விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே, வேறு எதுவும் வேண்டாமே பெண்ணே. உன் உயிரின் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதுமே, வேறு எதுவும் வேண்டாமே பெண்ணே. கனவினில் வந்த காதலியே, கண் விழிப்பதற்குள்ளே வந்தாயே. நான் தேடி தேடித்தான் அலைஞ்சிட்ட, என் தேவதைய கண்டு பிடிச்சிட்ட, நான் முழுசா என்னதான் கொடுத்துட்ட, அட ஒன்ன வாங்கிட்ட. நீ தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் காதல் கலந்தாச்சே. ஓ